श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम अक्षीनकल्मषरसोऽपि तवानृशं स्यात् लक्ष्मी समक्षमपि विज्ञपयाम्यभीतः भक्तोपमर्दरसिकस्त्वयमल्पबुद्धेः யன்மன்யசே மம ஹிதம் ததுபாத தீதாஹ. 24வது பத்தியம் ஸ்ரீதேகலீஷ ஸ்துதி. தனக்கு எது நன்மை என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தி இல்லை, அல்ப புத்தியாக உடையவன். அதனால் தேவரீரே எமக்கு எது நன்மையோ அதே ஹிதமோ அதை செய்ய வேண்டும் என்று இங்கு பிரார்த்திக்கிறார். தான் எப்படிப்பட்டவன் சொல்லச்சே அக்ஷீன கல்மஷரசா அப்படின்னு சொன்னால், குறைவில்லாமல் பாவங்களை பண்ணி அதிலிருந்து ஒரு இன்பத்தை அடையக்கூடியவன் தன்னை சொல்லிக்கிறார். இது வந்து ஸ்தோத்திரத்தில் நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரஷோ என்ன மையா ஆகியதாயின்ற ரீதியில் அவ்வளவு பாவங்களை செய்தவன் அங்கே ஆள வந்து தன்னை பற்றி பிரகடனப்படுத்துகிறார். அதனால் சுவாமி இங்கே போன பத்தியத்தில் சொன்னார், அஞ்ஞானமான சாகரத்தில், அதாவது அஞ்ஞான சம்சார சாகரத்தில் மறுபடியும் விழக்கூடிய தன்மையை உடையவன் நான். நீ தேவரீரே என்னை கையெடு, உம்முடைய குணம் என்னும் கயிறால் தூக்கிவிட வேண்டும் சாதிச்சார். இங்கே அதே மாதிரி அக்ஷீன கல்மஷ ரசகான தன சொல்லிக்கிறார். சொல்லிவிட்டு நீர் உமக்கு சுவாபாவிகமாகவே ஒரு குணம் உண்டு, என்னென்னா ஆண்டு சம்சயம். ஆண்டு சம்சயம்னா தயை, நீர் தயோடு இருப்பவர். மேலும் உன் பக்கத்தில் பிராட்டிகள் இருக்கா, அதனால் அபய நிர் அபீதக பயமில்லாமல் நான் வந்து என்னுடைய பிரார்த்தனையை வெளிப்படுத்துகிறேன். நீர் வந்து எனக்கு என்ன ஹிதமோ அதை தேவையே செய்ய வேண்டும்னு அழகாக இங்கே பிரார்த்திக்கிறார். இந்த பத்தியங்கள்லாம் பார்க்கச்சு நித்தியமே அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணால் நமக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. பெருமாளுக்கு நம்ம விசாரம் பண்ணலாம் அங்கங்கே, பெருமாளுடைய தய பெருசா பிராட்டியோட தய பெருசான்லாம் சும்மா நம்முடைய சந்தோஷத்துக்காக பண்ணலாம். அப்போது தேசியோடைய வச்சனங்களே அதுக்கேற்றவர் அங்கங்கே இருக்குது. ஸ்ரீசுத்தியில் வரைச்சு ஆப்பன் ஆர்த்தி பிரசமன விதவு பத்த தீட்சஸ்ய விஷ்ணோஹோ அப்படின்னு ஒரு தீட்சையோடு இருக்கான் எம்பெருமான். என்னன்னு கேட்டால், தன்னை ஆஷ்டதா தன்னுடைய ஆஷ்டதாளுக்கு துக்கத்தை போக்கணும் அப்படின்ற விரதத்தோடு இருக்கானா. அந்த மாதிரி அங்கங்கே சுவாரஸ்யமான பத்தியங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. இதை கொண்டு நாம் ஒரு விவாதம் கூட பண்ணி பார்க்கலாம் போல இருக்கு. அப்படி நீ இயல்பாகவே ஆண்டு சம்சம்ன்ற ஒரு குணத்தை உடையவன், அதற்கு மேலே பிராட்டியவன் பக்கத்தில் இருக்க, அதனால் தைரியமாக விஜயாபிக்கிறேன்னு அந்த பத்தியத்தில் வெளிப்படுத்துகிறார். அப்போது பக்தோபமர்த ரசிக்க, பக்த உபமர்த ரசிக்க, பக்தோபமர்த சஹன முன்னாடி பார்த்தோம். சஹன்னு சொன்னால் கூட வெறுமை பொறுத்துக்கிறது தான், பல்ல கடிச்சுன்னு இருந்தேன்னு சொல்கிற உழக்கம் ஒன்று நம்ம போட்டு சொல்கிறோம். ஆனால் இங்கே ரசிக்கான போட்டுட்டது, அந்த இடைகையில் மூன்று ஆழ்வார்கள் நெருக்க அந்த நெருக்கத்தையே ஒரு தனக்கு ஆனந்த அனுபவமாக நஷ்டின்னு இருந்தானா, அதான் பக்தோப மருத ரசிக்க. உபாததீதாக இதுதான் கிரியாபதம். இது தானிய தானியன் தாத்து. அந்த தானிய தாத்துவில் இது காசலில் நிச்சில் போயிட்டு ஆத்மனே பதத்தில் விதிலிங்கில் மத்தியம புருஷம் மத்தியம புருஷா ஏக வசனம். அதுலேயும் உப ஆ ரெண்டு உபசர்க்கம் இருக்குது, இதில் கொஞ்சம் கடினமான ரூபம் இது. அதான் உபாததீதாக தத்தே அப்படி போகும்போது உபாததீதாக காசல் வேண்டாம், இதுலேயே வச்சு சுவாபாவிகமாக வச்சுக்கலாம். அதில் வரைச்சி அணிச்சிலேயே உபாததீதாகனு அந்த ரூபம் போகிறது. செய்ய வேண்டும் தாத்பரியம் மரத்துக்கு நீரே செய்ய வேண்டும். தத்து உபாததீதாக அதை நீர் செய்ய வேண்டும். எது எது மம ஹிதம் ஸ்வயம் மன்யசே, எது மம அடியனுக்கு ஹிதம் நன்மை என்று ஸ்வயம் மன்யசே எண்ணுகிறீரோ நீர் நினைக்கிறீரோ அதை உபாததீதாக எமக்கு செய்ய வேண்டும் போட்டுண்டர். ஏன் உமக்கு யோசிக்கக்கூடிய புத்தி இல்லையான்னு கேட்டால், அல்ப புத்தேகே மமான்னு போட்டுண்டர். மமாக்கு அல்ப புத்தேகேன்றது விசேஷனம். புத்திஹி இகாராந்தக ஸ்ரீலிங்க சப்தம் மதி மாறி, புத்தேகேன்றது மதேகே ஷஷ்டி விபக்தி, அல்ப புத்தேகேனா சிற்றறிவு. அறிவெல்லாம் கூட இருந்திடலாம், அறகுறையான அறிவு இருந்தால் அது ரொம்ப ஆபத்தானது. தன்னை அப்படி சொல்லிக்கிற அல்ப புத்தேகே மம எது ஹிதம் ஸ்வயம் மன்யசே தது உபாததீதாக. இதை வந்து ஃபார்முலா விஜயாபனம் பண்றார். அக்ஷீண கல்மஷ ரசா அபி, அக்ஷீண கல்மஷ ரசோபின்னு அர்த்தது. க்ஷீணம்னா குறையிறது, க்ஷீணிச்சு போயிடுதுன்னு சொல்றோம். அக்ஷீணம்னா குறையாதது, கல்மஷம்னா பாபம், அதுல ரசா குறைவுபடாத பாபங்கள்ல ஒரு சுவையை உடையவன், மேலும் மேலும் அவைகளே செய்யக்கூடிய தன்மையை உடையவன், அறியார் நான். அக்ஷீண கல்மஷ ரசா, இது சுவாமி தன்னை இந்த பதத்தினால குறிப்பிடுறார். அப்பினா அப்படி இருந்தாலும், அதான் அக்ஷீண கல்மஷ ரசோபி அப்படி இருந்தாலும், தவ ஆண்டு சம்சியாத், தவன உன்னுடைய தவத்தே நிஷம்சகன்னு சொன்னா அது அடுத்த வாளுக்கு தீமையை விளைவிக்கக்கூடியவன், கருணை இல்லாதவன், நிஷம்சகா பாபிஷ்டகான சொல்றோம். அப்ப ஆண்டு ஆண்ட உபசர்க்கம் சிறச்சு என்ன கேட்டா, இல்ல அன்றுசம்சகா, அன்றுசம்சகன்னு சொன்னா அப்படி தீமையை விளைவிக்காதவன், கருணையுடையவன். அந்த அன்றுசம்சகாவோட பாவம் தான் ஆண்டு சம்சியம். ஆண்டு சம்சியம்ன்றது அப்ப கருணை, ஆண்டு சம்சியாத்துங்கிறது அதனுடைய பஞ்சமி பக்தி, கருணையினால் அப்படின்னு தாத்பரியம். இது ஹேத்துக்காக பஞ்சமி போட்டிருக்கார். தவ ஆண்டு சம்சியாது, தவாண்டு சம்சியாத்து, உமது கருணையினால் அபீதா, தெய்வமா இருக்கேன், நீரே கருணையுடையவர். அதற்கு மேல இன்னொரு காரணம் இருக்கு அடியன் பயமில்லாமல் இருக்கிறதுக்கு, என்னன்னு கேட்டா லக்ஷ்மி சமக்ஷம் அபி, பிராட்டியம் கூட இருக்கிறதுனால புருஷகார பிரபத்தியை முன்னிட்டு உம்முடைய திருவடியில் அடியன் பிரபத்தி செய்கிறேன் ரீதியில விஜ்ஞாபயாமி விண்ணப்பம் செய்கிறேன், விஜ்ஞபயாமி விண்ணப்பம் செய்கிறேன். அது இப்போ ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா, பக்தோபமர்த ரசிக்க அக்ஷீண கல்மஷ ரசோபி தவாம்சம் சாத் அபீத விஜ்ஞபயாமி லக்ஷ்மீ சமக்ஷம் அபி விஜ்ஞபயாமின்னு சொன்னால், திரு பெருமாள் பிராட்டி கூட இருக்கச்சேயும் விஜாபனம் பண்ணுறேன். எப்படி இளைய பெருமாள் சப்ராது சரணவ் காடம்னு இதில் ஸ்ரீமதாமத்தில் வரைச்சே சீதாதேவி அங்கே பக்கத்தில் இருக்கச்சேவே விஜாபனம் பண்ணார், என்னையும் காட்டுக்கு ஆயிஷண்டு போனோம்னு. அது மாதிரி இங்கே லக்ஷ்மீ சமக்ஷம் அபி ரெண்டு அப்பி போட்டுண்டர், அங்கே பிராட்டியினுடைய பிரசன்ஸ்லையும் அவள் இருக்கச்சேவும் விஜபயாமி அல்ப புத்தேகே மமயது இதம் ஸ்வயம் மன்யசே தத்து உபாததீதாக பக்தோபமர்த ரசிக்க, பக்தர்களுடைய முதலாளர்களுடைய நெருக்கத்தை ரசித்தவனே. அக்ஷீண கல்மஷ ரசக அப்பி, குறைவுபடாத குறைவில்லாத பாபங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு ரசனையை உடையவன், சுவையை உடையவனாக இருந்தாலும், அபி சப்தத்துக்கு அப்படி இருந்தாலும், தவ ஆண்டு சம்சாத்து உம்முடைய கருணையினாலும், அபீதா பயமில்லாமல் இருக்கேன், அங்கே கருணையினால் சொன்னதுனால என்னாச்சுன்னு கேட்டால், மேலே லக்ஷ்மி சமக்ஷம் அபி, மேலும் பிராட்டி கூட இருக்கிறதுனால அவளையும் முன்னிட்டு அப்படின்னு தாத்பரியம் வருது. விஜ்ஞபயாமி, விஜ்ஞபயாமின்றது விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன், விண்ணப்பம் செய்கிறேன். என்னன்னு கேட்டால், அல்ப புத்தேகே மம, மிகவும் சிறிய அறிவை படைத்தவனான எனக்கு அடியனுக்கு எது ஹிதம், எது ஹிதமோ ஸ்வயம் மன்யசே தது உபாததீதாக, அதே தேவரீரே பண்ண வேண்டும்னு அழகா இங்க சாதிக்கிறார் 24வது பத்தியத்தில். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹா.